மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்செல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது, ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. எதற்கதை மறைப்பது, மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது, இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. அதில் ஊடல் கூடியது.